மச்சானே தான் ஆசைப்பட்ட அழகான பொண்ணு மேல அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரஸ்டீஜ் ரொம்ப மச்சான். ராஜா வேஷத்துல இருந்து என்ன நடு தெருவுக்கு கொண்டு வந்தா ஆசைப்பட்டது கிடைக்காம போனா இன்னொரு கொல்ல.